శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్కృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నిబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఇది సంప్రదాయం, సంశయం. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம். இதுக்கு முன்ன வரைச்சு இந்த சம்சயங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு வரோம். இதில் நமஸ்காரத்தை பற்றி சொன்னோம். இந்த நமஸ்காரத்தில் வரைச்சு யார் யாருக்கெல்லாம் எந்த அம்சங்கள் நமஸ்கரிக்க தகுந்தவை என்பதை பற்றி சொல்லி சொன்னோம். அதாவது தன்னை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறதுன்றது தான் நமஸ்காரன்றது. என்ன சொல்றோம்? சுவாவதிகோத்கிட்டத்துவ பிரகாரக ஞானானுகூல வியாபாரம். இவர்கள் நம்மளை காட்டிலும் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறந்தவர்கள்ன்றத நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னோம். அதுல பணத்தினால இருக்கலாம், இல்ல பந்துக்களாக இருக்கிறதுனால, அதனாலயும் அவள் பெரியவாளா இருக்கிறதுனால சொல்றோம், வயசுனால பெரியவாளா இருக்கும், ஞானத்தினால இருக்கலாம், அனுஷ்டானத்துல இருக்கலாம், இப்படி எல்லா பிரகாரத்திலயும் இருக்கிறவளுக்கு வரைச்சு அவளுக்கெல்லாம் நாம அனுஷ்டானம் பண்ண, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லச்சு. இதுல எது சிறப்பாக சொல்லப்படுகிறதுனாக்க, பணத்தினால பெருசா இருக்கிறதோ இல்ல பந்துக்களால இருக்கிறதோ ஒண்ணுக்கு ஒன்னு மேல்பட்டதாக இருக்கு. பணத்தினால சிறப்பு இருக்கவளை காட்டிலும் பந்துக்கள் மேல்போட்டவர்களாக கருதப்படுகின்றனர். அந்த பந்துக்களை காட்டிலும் கர்மானுஷ்டானம் பண்றவா மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்றன. அவர்களை காட்டிலும் இன்னும் வித்யாவோட கூட கர்மானுஷ்டானம் வித்யா நல்ல வாசிச்சவாளாக இருந்தார்னாக்க, வித்யன்றது வேதாந்த வித்யை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த சாஸ்திர ஞானம் அத்தியனம் இவைகள் இதனால இருக்கிறவாள் இருக்கு. அது அனுஷ்டான பர்யந்தமாக தானும் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அந்த வாசித்தத்தை வெறும் வாசிப்பாக மாத்திரம் இல்லாத அது வரைக்கும் இருக்கிறவா, அவ வயசுல சின்னவாளா இருந்தாலும் வணங்க தகுந்தவர்கள் என்பதை சொல்லி நாம பார்த்தோம். இப்ப நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? இப்ப எத்த வந்து, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுன்றது எப்படின்றத பார்க்கணும். ஆச்சாரியாலையோ பெருமாளையோ நாம பார்த்து சேவிச்சோம்னாக்க, எங்க பாக்கிறோமோ பாக்கிற இடத்துல சங்கோச்சப்படாமல் கீழே விழுந்து சேவிக்கணும், சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணணும். இது ஆச்சாரியால நம்ம எங்கேயோ வாசல்ல தான் பாக்குறோம், அவர் போயிட்டு இருக்கே அப்படின்னாக்கா, இது தெரு நடுர் இதுவா இருக்கு தெருவா இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அங்கேயே விழுந்து சேவிக்கணும். எங்க பாக்கிறோமோ எப்ப பாக்கிறோமோ பார்த்த உடனே சேவிக்கணும். அதுலயும் சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணணும், விழுந்து சேவிக்கணும். இதுல சொல்லச்சே, பெருமாளை விழுந்து சேவிக்கச்சே அந்த நெத்தி பூமியில படுறது, அந்த பூமியில படைச்சே அந்த நெத்தியில படுற அந்த பூமியினுடைய பாம்ஸ் அந்த அந்த தூள் எல்லாம் இருந்துட்டு இருக்க, அது நெத்தியில படுறது இருக்க நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால ரெண்டு கையும் கூப்பி நாம வணங்கணும், சேவிக்கணும்னு சொல்லிருக்கு. இது அஞ்சலியில எத்தனையோ விதமான அஞ்சலிகள்லாம் சொல்றது, தலைக்கு மேல கை கூப்பிடுறது, அதுல வரைச்சு மாறுக்கு நேரம் கை கூப்பினோம்னா சமான ஸ்கந்தால சொல்றதாக இருக்கிறது. அதாவது நமக்கு ஒத்த வயசோட இருந்திருக்கவளுக்கு வரைச்சே மாறுக்கு நேரம் கை கூப்பிடுறதுன்றது, இன்னும் கொஞ்சம் பெரியவாளா இருந்திருக்கவளுக்கு வரைச்சே அவளுக்கு முகத்துக்கு நேரம் கை கூப்பிடுறதுன்றது, தலைக்கு மேல கை கூப்பிடுறதுன்றது வரைச்சே ஆச்சாரியால் விஷயத்திலையும் பெருமாள் விஷயத்திலையும் தலைக்கு மேல கை கூப்பிடுறது அப்படின்றதுலாம் அந்த கை கூப்பிடுறதுலயே ஒரு வித்தியாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுலயே சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, எந்த ஒரு சமயத்திலையும் ஒத்த கையால நமஸ்காரம்ன்றத சொல்லக்கூடாது. ஹலோன்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த சல்யூட் அடிக்கிறதுன்றது இந்த ஒத்த கையால பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அது நமஸ்காரமாகவே ஆகாது எப்பவும் அப்படின்னு சொல்றது. அந்த பெருமாள் விஷயத்துல நமஹான்னு சொல்றதே என்ன அர்த்தம், ஆச்சாரியர்கள் விஷயத்துல நமஹான்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் உம்முடையதுதான் அப்படின்னு அர்த்தம். அதாவது அகங்காரம் மமகாரங்களினுடைய நிவர்த்தி, தனக்கு நான் என்பதையும் என்னுடையது என்பதையும் என்பது இல்லாமைய தெரிவிக்கிற ஒரு செயல்தான் இந்த நமஹா என்பது, நமஸ்காரம் என்பதுன்றது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் கேட்டால் இந்த நமஹான்ற வார்த்தைக்கு வரச்சே மூலமந்திர அதிகாரத்திலாம் சொல்லச்சே இது சரணாகதியே சொல்றதுன்றதெல்லாம் அந்த அளவுக்கு விசேஷமாக இந்த நமஸ்காரம்ன்றது சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னால இப்போ நமஸ்காரம் பெரியவாளை பார்த்த உடனே பண்ணணும், ஆச்சாரியாளை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும், சாஷ்டாங்கமாக சேவிக்கணும், ரெண்டு கையும் நீட்டி ரெண்டு காலம் கூப்பி நெத்தியும் பூமியில் படுற மாதிரி விழுந்து புருஷால் சேவிக்கணும். ஸ்திரீகளுக்கு இந்த நியமம் கிடையாது. ஸ்திரீகளுக்கெல்லாம் சில அவளுடைய சில சில பாகங்கள்லாம் பூமியில் அந்த சரீரத்தில் அவனுடைய சில பாகங்கள்லாம் பூமியில் படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடினால அவள் முட்டி மாதிரி போட்டுண்டு தலையை குனிஞ்சுண்டு அவள் சேவிக்கணுமே தவிர இந்த மாதிரி சாஷ்டாங்க பிரணாமம்ன்றது ஸ்திரீகளுக்கு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இப்போ இதுக்கு மேலே சொல்லச்சு இந்த சாஸ்திரம் இப்போ நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் நாம் ஒருத்தரை பண்ணவானா பெரியவாளுக்கு அவள்கிட்ட இருக்க கௌரவத்தினால அவள்கிட்ட சேவிக்கச்சே அவள் நம்ம விஷயத்தில் எப்படி நடந்துக்கணுன்றதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அபிவாதன சீலசிய நித்யம் விரத்தோப சேவினா சத்வாரி தசிய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். யார் எப்பவும் பெரியோர்களை நித்தியம் சேவிக்கணுன்ற எண்ணத்தோடையும் அந்த பழக்கத்தோடு யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளுக்கு, அதாவது அந்த பெரியோர்கள்னு சொல்லச்சே ஞான விருத்தாள் வயோ விருத்தாள் இப்படி எல்லா விதத்திலையும் ஞானத்தினால நம்ம காட்டும் மேம்பட்டவர்களாக வயசுனாலையும் மூத்தவர்களாக இருந்துருக்கிறவா இருக்காள், பாகவதாள் விஷ்ணு பக்தியிலால மேம்பட்டவர்களாக இருந்துருக்கிறவா, இவா எல்லாரையுமே நம்ம வந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி இவளை நமஸ்காரம் பண்ணதுனால நமக்கு என்ன லாபம் வரும், ஏதோ ஒரு காரியம் பண்ணுவோம்னா ஒரு லாபம் இல்லாத எதுவும் பண்ண போறது இல்லை. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பெரியவாளை பார்த்தா சேவிக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்காளோ அவளுக்கு ஆயுசு விருத்தி அடையும், அவளுடைய ஞானம் வித்திய விருத்தி அடையும், அவளுடைய புகழ் விருத்தி அடையும், அவளுடைய பலமும் விருத்தி அடையும்னு மனுஸ்மிருதியில சொல்றக்கு சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். அப்படி இப்படி பெரியவாளை பார்த்தா சேவிக்கிறதுன்ற ஒரு பழக்க வழக்கத்தை உடையவாளுக்கு சத்வாரி வர்த்தந்தே நான்கு விஷயங்கள் மேன்மேலும் வளர்கின்றன, அவைகள் ஆயுசு வித்ய பலம் அதுக்கப்புறமா வந்து புகழ், இது எல்லாமே வளரும். இப்போ ஏதோ நமத்தில் இன்னொருத்தரை பார்த்து விழுந்து சேவிச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஏதோ குறவு வந்துடும் யாரும் நினைக்க வேண்டாம், நமக்கு புகழ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இப்படி விழுந்த சொச்சோன்ன உடனே அவா பெரியவாளை நம்ம போய் விழுந்து சேவிச்சோம், பிராமணாளா இருக்கவா பெரியவாளை சேவிச்சோம்னாக்கா அப்படியே வெறுமை விழுந்து சேவிக்கூடாது, அபிவாதனம் பண்ணும். அபிவாதனம் பண்ணச்சே என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த ரிஷிகள் பிரவரத்தோடு இருந்துருக்கிற இந்த சாகையை அத்தியனம் பண்றான், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், நான் உண்மை சேவிக்கிறேன்னு சொல்லி அபிவாதனம் பண்ணி பெயரை சொல்லி அபிவாதனம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இப்போ அபிவாதனம் பண்ண பிற்பாடு அவா என்ன பண்ணணும், யாரை சேவிக்கிறோமோ சேவிக்கிற அந்த சேவிக்கிறவா இருக்காள், சேவையை வாங்கிக்கிறவா இருக்காள், அவ பிரத்யபிவாதனம்னு பண்ணணும், அவளை திருப்பி சொல்லணும். அவ திருப்பி சொல்லச்சே என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க இப்ப அகமஸ்மி பவுன்னு அந்த பிரத்யபிவாதனம் பண்ணச்சு அவ என்ன சொல்லணும் அப்படின்னா தீர்க்க ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அங்க சொல்லச்சே இவனுடைய பேரை சொல்லி ஆயுஷ்மான் பவ சௌமியா அபரியாப்த அமிர்த சர்மா அப்படின்னு அந்த பேரை சொல்லி அந்த கடைசியில தீர்க்கமா அந்த புளுத்தமாக சொல்லணும். கடைசியில இருக்கிற வார்த்தை இருக்க அந்த பேரை சொல்றால அந்த சர்மான்றத நீட்டி சொல்லணும். இப்படி அவளுக்கு இதுக்கு பிரத்யபிவாதனம்னு பேர் இருக்கு. இந்த பிரத்யபிவாதனம் பண்ணணும், இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ பிரத்யபிவாதனம் பண்ண தெரியாதவாளா இருந்துருக்க, அதாவது திருப்பி இந்த மாதிரி சொல்ல தெரியாதவாளா இருக்கா, அவளை சேவிக்கச்சே நாம என்ன பண்றது அப்படின்னா ஒன்னு சொல்லுவோம்னா அகமஸ்மி போகோ அப்படின்னு சொன்னாலே போகும். இப்படி இவளுக்கு பிரத்யபிவாதனம் பண்ண தெரியாதவாள் விஷயத்துல நாம சேவிக்கச்சே அகமஸ்மி போகோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ இதே மாதிரி அபிவாத விக்கிரகம் அதாவது யாருக்கு வந்து இப்படி அபிவாதனம் பண்ண பிரதிபிவாதனம் பண்ண தெரியலையோ அவள் விஷயத்துல வரைச்சு நம்ம அந்த நமஸ்காரம் பண்றதையே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு அர்த்தம் இருக்கு. அகல பிரதிபிவாதனம் பண்ண போறான், எப்படியோ ஒரு ஏதோ ஒரு பாஷையில அவ வந்து தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்றது, நன்னா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்றதுன்ற அந்த வாழ்த்த தெரிஞ்சவாளாக இருக்காள், அவளை தான் நாம சேவிக்கணும். வாழ்த்த எண்ண முடியாதவாழ இருக்காளுக்கு அவளை எல்லாம் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஒரு தாத்பரியம் இதுக்கு. யார் யாரெல்லாம் இப்ப இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவு முறையில நாம சில பேரை கூப்பிடுறதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கு இதுல வரைச்சு. இப்போ நமக்கோட அந்த சரீர சம்பந்தம் இல்லாத அத்தங்கா அம்மங்கா அக்கா தங்க அப்படின்ற மாதிரி ஒரு உறவு முறைய சொல்லி கூப்பிடுற பெண்மணிகளை அந்த உறவு முறைய சொல்லி கூப்பிடுறோம். அந்த உறவு முறை இல்லாத ஒரு வேற பெண்மணிகளோட ஒரு சம்பாஷணம் பேசும்போது அவளை எப்படி சொல்லி அட்ரஸ் பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க அவளை பகினி சகோதரின்னு சொல்லி சொல்லணும். இப்ப சொல்லச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்ற மாதிரி அந்த பகினின்ற வார்த்தை சுபகே அம்மா நல்லவள அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பவதி சுபகே பகினி இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவளை உபயோகப்படுத்தணுமே தவிர ஒருமையில பேசுறதோ இதுல பேசுறதோ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ முக்கியமா நாம சேவிக்க வேண்டியவாள்ல நம்ம உறவுமுறையில வரைச்சு ஆச்சாரியால சேவிக்க போறோம், பெரியவாளை சேவிக்க போறோம், பாகவத்தால சேவிக்க போறோம்ன்றது வேற விஷயம். மாமான்றவா அவ வந்து ஆச்சாரியனுக்கு சமானம். ஆகையில மாமா தகப்பனாரோடு கூட பிறந்தவர்கள், பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அவள்லாம் மாமனார் ஆச்சாரியாள் இவ எல்லாரையும் ஒரு சமானமான ஸ்தானத்துல வச்சுட்டு அவளை சேவிக்கச்சே இங்க சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவ வரச்சையே எழுந்து நின்று வந்து நாம யாருன்றத அவளுக்கு தெரியப்படுத்தி இதை சொல்லி நாம நடந்துக்கணும். இது நம்மளுடைய முறை. அதே மாதிரி தாயாருடைய சகோதரி அம்மா மாமாவனோட அம்மாமி மாமாவனுடைய மனைவி அம்மாமி அத்தை மாமியார் இவ எல்லாரையும் குரு பத்னிய நாம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நினைச்சு அவளையும் நாம சேவிக்கணும். நம்மளுடைய தமையனாருடைய மனைவியையும் கூட நாம வந்து எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒரு அம்மா மாதிரியே நாம நினைக்கணும். மதுனின்னு சொல்றவாளையும் அம்மா மாதிரியே நினைக்கணும்னு சொல்லி சொல்ற. இங்க சுமித்ர லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ணச்சு காட்டுக்கு போற, காட்டுக்கு போகச்சு ராமே பிரமாதம் மாகார்ஷிகின்னு சொன்ன. எந்த ஒரு சமயத்திலையும் ராமனிடத்துல அபச்சாரப்படாத. அங்க ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் என்று சுமித்ர சொல்றா. நீ அங்க நடந்துகிச்சே எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? ராமன தசரதராக நினைச்சுக்கோ. தாப்ப ஜேட்ட பிராத்தா பித்து சமஹான்னு சொல்லியிருக்க அப்படின்னால மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு சீதா பிராட்டிய மாம் சுமித்ரையாக நினைச்சுக்கணும்னா அம்மாவாக நினைச்சுக்கணும்னு சொல்றது. ஆகையால மதுனின்ற வரைச்சே ஒரு மாதிருபாவம்ன்றது இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிட்டு அவளோட நடந்துக்கணும்ன்றது இதெல்லாம் நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களை சொல்லி சொன்னார். எப்படி நமஸ்காரம் பண்றத பத்தி நாம பார்த்தோம் இன்றைய தினத்துல. கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.